أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم، صلى الله على سيدنا محمد أشرف المرسلين وخاتم النبيين وعلى آله وصحبه الطيبين الطاهرين. يقول النبي صلى الله عليه وسلم: من يرد الله به خيرا يفقهه في الدين. إذن كنا تكلمنا على دخول شهر شعبان اللي بعده رمضان، يعني قريب. إذن هناك يعني 15 شعبان كذلك قريب، اللي هو سنة، يعني بينا أنه يعني العلماء قالوا أنه يسنوا، ولو لأنه في ناس، هذوم الناس المتطرفين يناقشوا حتى في صيام شعبان، العلماء قالوا ولو كان الحديث ليس صحيحا، القاعدة عند العلماء يعمل بالحديث، يعني ولو كان مش صحيح يعني ضعيف في الفضائل الأعمال، يعني لأنه الحديث ضعيف ومش معنى مكذوب، حديث مكذوب هذا لا يعمل به. إذا مكذوب على الرسول كيفاش تعرف هذا؟ بالأسند، حديث صحيح ولا ليس، تحط في أبليكاسيون وتنزل الانترنت يقولك صحيح ومش صحيح، لا، إنما هناك سند أو رجال السند وكذا، علم هو حتى يكون حديث صحيح، يكون ثقة عن ثقة عن ثقة بسند متصل إلى النبي عليه الصلاة والسلام. إذا ينقصوا مثال في السند أشياء يكون ضعيف، لكن يعمل به في الفضائل. فضائل هي يعني مش الفرائض، أشياء مستحبة كذا، مثل هذا يعني صيام شهر شعبان، نصف شعبان، نصف في خير، علاش ناس تناقش في هذا؟ إذن الحديث الضعيف يعمل به في الفضائل هكذا. إذا كانت ليلة نصف من شعبان فصوموا، فقوموا ليلها وصوموا نهارها، لكن أحسن أفضل ليلة هي ليلة القدر، خير من ألف شهر، شهر، وهي الليلة التي نزل فيها القرآن والتوراة والإنجيل، ولا تكون إلا في رمضان. رمضان إذن أفضل الشهور، أفضل الأيام هو يوم عرفة. إذن يدعي الإنسان في ليلة النصف من شعبان، لكن نحن بينا سابقا أنه قاعدة ما تتغيرش، أن والله سبحانه وتعالى كما نقوله في البلاد، سبحان اللي يغير وما يتغير، سبحان الذي يغير ولا يتغير. فالدعاء لا يغير قدر الله، إنما الدعاء تحت القدر، يعني ربي مقدر كنا مش تدعي، ربي مقدر لك أنك شيء تبتلى بكذا وبالدعاء يفرج عنك يوم كذا، هذا كله مقدر. قال تعالى: إن كل شيء خلقناه بقدر. إذن لهذا خطر الإنسان يعني يقرأ لوحده الكتب وكذا، ليقرأ الكتب، قال العلماء كحاتم ليل، كما يحتب في الليل، يجمع في الحطب في الليل، والحطب اللي فيه هو في أفعى بتأذيه، إذن يقول العلماء يعني إذا رمت العلو بغير شيخ ضللت عن الصراط المستقيم. مثال نعطيه حديث، مثل الحديث اللي شفناه: مرضت يا ابن آدم فلم تعدني. هل معناها ربي يمرض؟ لا، حاشا، معناها مرض عبدي. كذلك حديث: لا يرد القدر شيء إلا الدعاء، مش معناها ربي مقدر لك حاجة وتدعي ربي يغير، هذا شرك. سبحان الذي يغير ولا يتغير، الله لا يغير، لأنه هو خالق كل شيء، واللي يتغير يحتاج إلى من يغيره. ليعتقد ربي يتغير هذا مشترك بالله، الذي يتغير معناها جاءت حالة جديدة معناها مخلوق. ما معنى لا يرد القدر شيء إلا الدعاء؟ معناها قال العلماء يعني الذي هو مكتوب عند الملائكة إذا فعلت كذا يصيبك كذا وإذا فعلت كذا يصيبك كذا، هذا يعني المكتوب عند الملائكة إذا تعمل دعاء يصيب كذا، أما الملائكة ما تعرفش، أما الله يعلم تمشي مثنية هذه ولا مثنية هذه، تكون بار بوالديك أو تكون عاق بوالديك يعلم هذا. أما الملائكة عندهم على التعليق، إذا بر والده يعيش 80، إذا ما بر عاق بوالده يعيش 60، مكتوب مثال عندهم هيك. الملائكة مخلوقات لا تعلم الغيب، قل لا يعلم من في السماوات والأرض الغيب إلا الله، أما الله يعلم. قال تعالى ألا يعلم من خلق وهو اللطيف الخبير. إذن لا يرد القدر شيء إلا الدعاء، معناها القدر المكتوب عند الملائكة، إذا ما يصير كذا إذا تعمل كذا يصير كذا، أما الله قدر كل شيء أنا مش تعمل كذا وبعد تصير كذا كذا وكذا وكذا. إذن هذا معناه. فلهذا الرسول عليه الصلاة والسلام يقول القرآن إما حجة لك أم عليك، القرآن إما حجة لك أم عليك، يهدي به كثيرا ويضل به كثيرا، يهدي به كثيرا ويضل به كثيرا. وكذلك الرسول عليه الصلاة والسلام قال نظر الله امرئا سمع مقالتي فوعاها فأداها كما سمعها فرب حامل فقه ليس بفقيه. قد يوصل الحديث وما يفهموش، رب حامل فقه ليس بفقيه، أو في رواية أخرى رب حامل فقه إلى من هو أفقه منه. إذن هذا معناه. دونك نكسبيكي حديث لا يرد القدر شيء إلا الدعاء. كيسكو سلا فيديغ سلا فيديغ ici, le sens global, en fait, c'est que les anges, ils ont noté dans leur livret que si tu fais tel dua ou tu es bienfaisant envers tes parents, par exemple, tu vas vivre 80 ans. Si tu es malfaisant envers tes parents, tu vas vivre 60 ans. Les anges, ils savent pas. Ils ont noté, si tu fais ça, tu auras ça. Si tu fais ça, tu auras ça. Mais Dieu, il sait, est-ce que tu vas faire ça et tu auras ça. Qu'est-ce que tu auras toute ta vie? Et qu'est-ce qui va avoir lieu dans le monde? Dieu il sait tout avant que cela n'arrive. Alors si quelqu'un croit que Dieu ne sait pas après il apprend, ça c'est du shirk. Parce que celui qui ne sait pas après il apprend, c'est qu'il est là, il a changé en fait. Il lui est arrivé un nouvel état. Ça veut dire qu'il est entré en existence. C'est une preuve qu'il est entré en existence, qu'il est créé. Donc, tout ce qui arrive, c'est Dieu qui l'a prédestiné, bien sûr. Donc, la yurad al-qadr shay'in illa du'a, ça veut dire le du'a, il change la prédestination de Dieu. Non, c'est pas dit ça dans le hadith. Donc, il y a une explication. La science, bien sûr, elle doit être correcte. Parce que le Coran ne contredit pas. Ou le hadith ne contredit pas le Coran ne contredit pas le hadith, le Coran ne contredit pas la raison, et le hadith ne contredit pas la raison. Or, selon la raison, celui qui change, il est créé. A besoin de qui le fait changer? Celui qui change, il est créé. Dieu fait changer les créatures, lui ne change pas. Donc, c'est pour cela le danger de ceux qui prennent mot à mot et qui lisent des traductions, que ce soit dans les livres ou maintenant dans les applications. Et les gens, ils croient que c'est écrit sur l'islam, ça y est, c'est sûr que c'est vrai. N'importe qui peut faire un livre, même un non-musulman peut faire un livre de nos jours. N'importe qui peut faire une application. Les gens, ils croient que ça y est, ils ont trouvé sur Internet On dirait quoi que Internet, c'est qu'il y a quelqu'un qui contrôle, un contrôleur qui contrôle ce qu'il y a, est-ce que c'est vrai ou faux. Ça n'existe pas sur Internet. Est-ce qu'il y a quelqu'un qui contrôle, est-ce que c'est vrai ou faux. Tu trouves tout n'importe quoi. Même un non-musulman, il peut te faire un site qui parle de l'islam. C'est autorisé si tu veux ce que tu veux. Donc, il ne faut pas croire que tu as trouvé une application et tu vois la traduction du soi-disant du Coran. Et des gens, ils sont vraiment, ils réfléchissent pas. N'importe qui peut faire une application et la mettre. Donc, c'est ça le danger. Avant, c'était les livres, on disait, mais maintenant, les gens, c'est, tiens, je regarde traduction et hadith. Ou dit à Google, ah, c'est le premier site, je clique dessus. Tu payes, tu peux avoir le premier. Donc, c'est pas comme ça la religion. C'est par transmission orale. Donc, comme par exemple les hadiths, on a cité aussi, où Allah Ta'ala dit, Maridtu yabna Adam. Et il a expliqué, Maridtu yabna Abdi. Ça veut dire, mon esclave est tombé malade. Si tu traduis mot à mot, quelqu'un qui va traduire mot à mot, ils vont dire, Dieu est tombé malade. Ça, c'est de la mécréance. Donc, on traduit pas mot à mot, on traduit le sens. Chacun, par exemple, dans sa langue d'origine, il sait bien qu'il y a des expressions qu'il ne peut pas traduire mot à mot, il doit traduire le sens. En arabe ou en d'autres langues, on a des expressions, si tu les traduis mot à mot, il va mal comprendre, la personne va, tu vas faire un mauvais sens. Donc il faut traduire la signification. Donc, dans l'islam, on peut traduire l'exégèse, la signification du verset. Oui, dans n'importe quel langue. Tu peux traduire, qu'est-ce que ça veut dire? La signification, vraiment. Pas mot à mot comme ça, parce que mot à mot, c'est que tu vas donner des sens arbitraires. Alors que non, la religion, c'est pas selon ton avis ou l'avis d'un tel ou d'un tel. Il y a des preuves du Coran, du Hadith, et la raison est une preuve dans la religion. Donc ça veut dire que la personne fait attention. Donc on l'a dit, le fait de faire un dua, c'est dans la prédestination et c'est prédestiné. Tout est prédestiné par Dieu. Et la volonté de Dieu ne change pas, la prédestination de Dieu ne change pas. Mais est-ce qu'on marquait les anges, c'est ça qui peut arriver ou non. Les anges, ils ont marqué, si tu fais ça, tu auras ça, si tu fais pas ça, tu auras pas ça. Ça, ça change selon ce qu'ils ont marqué les anges. Ça veut dire qu'il y aura forcément ça ou ça. Mais ce que Dieu a prédestiné, ben, ça ne change pas. Si Dieu a prédestiné quelqu'un, il meurt, tel âge, telle minute, tel endroit, ça ne peut pas changer. Personne ne peut changer ça. Rasoul قال عليه الصلاة والسلام وَعْلَمْ أَنَّ الْأُمَّةَ لَوْ اجْتَمَعُوا عَلَى أَنْ يَنْفَعُوكَ بِشَيْءٍ لَنْ يَنْفَعُوكَ إِلَّا بِشَيْءٍ قَدْ كَتَبَهُ اللَّهُ لَكَ ولو اجتمع على أن يضروك بشيء لن يضروك إلا بشيء قد كتبه الله عليك. Donc, le prophète il a dit, sache si toute la communauté se réunissait pour te profiter en quelque chose, ils ne peuvent te profiter que en quelque chose que Dieu t'a prédestiné. Et s'ils se réunissaient pour te nuire en quelque chose, ils ne peuvent te nuire que en ce que Dieu donc à prédestiner qui t'atteigne. Donc c'est ça la prédestination, que tout ce qui arrive c'est Dieu qui l'a voulu, et Dieu bien sûr ne rend pas des comptes. Et attribuer à Dieu le changement, c'est un blasphème. Alhamdulillah Rabbil Alamin, sallallahu ala Muhammad Tahir Amin, Allahumma razuqna 'ilman nafi'an wa rizqan wasi'an shifa'an kulli da'. سبحان ربك رب العزة عما يصفون سلام على المرسلين الحمد لله رب العالمين.